கருணை பொருளே கணபதியே வருவாய் கைகூப்பி வேண்டுகிறேன் நல்கதியனும் நிதி பெறவே கருணை பொருளே கணபதியே வருவாய் கைகூப்பி வேண்டுகிறேன் நல்கதியனும் நிதி பெறவே கருணை பொருளே கணபதியே வருவாய் அரநாட்புதல்வனே அருள்மறை தலைவனே அரநாட்புதல்வனே அருள்மறை தலைவனே ஆகம வேத சாஸ்திர முதல்வனே ஆகம வேத சாஸ்திர முதல்வனே கருணை பொருளே கணபதியே வருவாய் கை கூப்பி வேண்டுகிறேன் நல்கதியனும் நிதி பெறவே கருணை பொருளே கணபதியே வருவாய் சக்கரை மோதகமுடனே முழங்கிடும் மேள தாளங்களுடனே முக்கனி சக்கரை மோதகமுடனே முழங்கிடும் மேள தாளங்களுடனே திக்கெல்லாம் கண்டு தரிசனம் பெறவே திக்கெல்லாம் கண்டு தரிசனம் பெறவே திருவாருள் புரிவாய் அருளுமை பால திருவாருள் புரிவாய் அருளுமை பால தெளிந்திட நெஞ்சம் அறிந்திட வேண்டும் விளங்கிட நன்மை பெருகிட வேண்டும் நினைந்து பணிந்து வணங்கி துதிக்க கனிந்து அருள்வாய் நீ கருணை பொருளே கணபதியே வருவாய் கை கூப்பி வேண்டுகிறேன் நல்கதியனும் நிதி பெறவே கருணை பொருளே கணபதியே வருவாய்